மல்லிக மட்டு மனச தொட்டு இழுக்குதடி மானே, வளையல் மெட்டு வயச தொட்டு வளைக்குதடி மீனே. மல்லிக மட்டு மனச தொட்டு இழுக்குதடி மானே, வளையல் மெட்டு வயச தொட்டு வளைக்குதடி மீனே. மந்தார செடி ஓரத்திலே மாமன் நடக்கிற பாடத்திலே மானே, மருதாணி பூசவா சத்த